இன்றைக்கு அடுத்த பாடல், இந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், ஊஞ்சல் ஆட்டத்தை பற்றி. வரிசையாக குதிரையின் தெருக்களில் உள்ள அழகான காட்சிகளை எல்லாம் அந்த மூவரும் கண்டுகொண்டே வருகிறார்கள். மிக சிறப்பான கவினார்ந்த காட்சிகளை எல்லாம் கம்பர் படம் பிடித்து காட்டிக் கொண்டே வருகிறார். இந்த பகுதியில் பல பாடல்கள், வர்ணனை பாடல்கள் அடங்கியிருக்கிறது. சில பாடல்களை தேர்ந்தெடுத்து இந்த தொகுப்பாசிரியர் கொடுக்கும். இந்த பாடல் அங்கே பெண்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்த அந்த காட்சியை நம் கண்முன்பு கொண்டு வந்து காட்டுகிறது. ஊஞ்சல் ஆட்டம் என்பது நம்முடைய தமிழகத்தில் மிக பழங்காலம் தொட்டே இருந்து வரக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் அது இருந்து ஒன்று. ஊஞ்சலில் ஆடுவது என்பது ஒரு ஆனந்தமான அனுபவம். அது ஏறக்குறைய அந்தரத்தில் மிதக்கின்ற ஒரு ஆனந்த அனுபவம். அதற்காக அதை விரும்பி எல்லோரும் ஆடுகிறார். அந்த கணம், ஊஞ்சலில் ஆடக்கூடிய அந்த குறித்த நேரம் என்பது கிட்டத்தட்ட அந்தரத்தில் மிதந்து மிதந்து ஆடுவது போன்ற ஒரு அனுபவ நிலையை கொடுப்பதனால் எல்லோருக்கும் ஊஞ்சலில் ஆடுவது என்பது மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும். இன்றைக்கும் வசதி படைத்தவர்களுடைய வீடுகளில் ஊஞ்சல் தனியாக ஒன்று. கிராமங்களில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், தைத்திருநாள் அன்று, அந்த தைத்திருநாள் முடிந்த பிறகு ஊஞ்சல் ஆடுவதற்கென்று ஒரு சிறப்பு நிகழ்வுகள் அங்கு நடத்தப்பெறுவதும், முக்கியமாக பெரிய பெரிய மரங்களில் ஊஞ்சலை கட்டி சிறப்பாக அந்த குறிப்பிட்ட நாள் நாள் நாட்களில் அவர்கள் ஊஞ்சலில் ஆடுவார். அது ஒரு தனி நிகழ்வாகவே இப்போதும் நடப்பில் இருந்து கொண்டிருக்கும். ஆக ஊஞ்சலாட்டம் என்பது நமது மரபில் மிக பழங்காலம் தொட்டே இருந்து இப்போதும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். திருவாசகத்தில் நீங்கள் பார்த்தீர்களே என்றால், திருப்பொன்னூசல் என்ற ஒரு பகுதியில் ஊஞ்சலாடிக்கொண்டிருக்கின்ற பெண்கள் சிவபெருமானை போற்றி பாடுவது போல் அமைந்த பாடற்பகுதி அது. இதையெல்லாம் நாம் இலக்கியங்களில் இந்த ஊஞ்சலாட்டம் ஆடிக்கொண்டே பெண்கள் பாடுவது போன்ற பகுதியெல்லாம் நாம் பார்க்கும் போது ஊஞ்சலாட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக, இரண்டர கலந்த ஒன்றாக, தமிழர் வாழ்வியலோடு இரண்டர கலந்த ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கும். இங்கே அந்த மிதிலை நகரத்து பெண்கள் ஊஞ்சலாடிய அந்த காட்சியை கவிச்சித்திரமாக நம் கண்முன்னே வரைந்து காட்டி. முதலில் அந்த ஊஞ்சல் முன்னும் பின்னும் போய் வருவதற்கு ஒரு உபமானம் சொல்கிறார். ஊஞ்சலை பின்னிருந்து ஒருவர் தள்ளுவார், அல்லது அவரே உந்தி ஆடுவார். ஆடக்கூடியவரே கால்களை தரையில் உந்தி அவரே ஆடுவார், அல்லது பின்னால் இருந்து ஒருவர் ஆட்டுவார். இரண்டு விதமாகவும் ஆடலாம். அப்படி அந்த ஊஞ்சல் முன்னும் செல்லும், பிறகு பின்னால் வரும், பிறகு முன்னும் செல்லும் பின்பும் வரும். இப்படி போயும் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கும். முன்னும் பின்னும் போயும் போவதும் வருவதுமாக அது இருக்கின்ற காட்சிக்கு கம்பர் என்ன உபமானம் சொல்கிறார் என்றார், பிறப்பதும் இறப்பதுமாக நமது வாழ்க்கை அமைந்து கொண்டிருப்பதை உபமானமாக சொல்கிறார். நாம் பிறக்கிறோம், பிறகு இறக்கிறோம், இறக்கிறோம், பிறகு பிறக்கிறோம். இப்படியாக நமது வாழ்க்கை மாறி மாறி அந்த பிறவி சூழலில் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல ஊஞ்சல் முன்னும் போகிறது, பின்னும் வருகிறது, முன்னும் போகிறது, பின்னும் வருகிறது என்று சொல். மாசுறு பிறவி போல வருவது போவதாகி என்று அதற்கு ஓமானம் சொல். அது ஒரு நல்ல ஓமானமாக இருக்கும். புனரவி ஜனனம், புனரவி மரணம் என்று சொல்கிறார் ஆதி சக்கரம். மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, புனரபி ஜனனம், புனரபி மரணம். அதை போல ஊஞ்சல் முன்னும் செல்கிறது, பின்னும் வருகிறது, முன்னும் செல்கிறது, பின்னும் வருகிறது. மாசுரு பிறவி போல வருவது போவதாகி, பிறப்பு வருவதும் பிறகு முடிந்து போவதும் போல அந்த ஊஞ்சல் முன்னும் முன் போவதும் பின் வருவதுமாக இருக்கிறது என்று சொல்கிறார். மாசுரு பிறவி என்று சொல்கிறார். பிறப்பு என்பதே ஆன்மாவுக்கு குற்றம் வரும்போதுதான் அந்த பிறப்பு வருகிறது. அதனால்தான் அதற்கு மாசுரு பிறவி என்று அடை கொடுத்து சொல்கிறார் கம்பர். அந்த ஒற்றை அடையிலேயே ஆன்மீகத்தின் ஒரு சாரமே வந்து விடுகிறது. மாசற்ற பிறவி என்ற ஒரு பிறவி கிடையாது. ஏதாவது ஒரு மாசு குற்றம் இருந்தால்தான் பிறப்பை நிகழ முடியும். எந்த குற்றமும் இல்லாத ஒரு நிலையை ஆன்மா அடைந்து விட்டால் அத்தோடு அதற்கு முக்தி வந்து வாய்த்து விடுகிறது. அதன் பிறகு அது பிறப்பதில்லை, பிறவா பெருநிலையை அடைய அது அடைந்து விடும். அது பிறக்கிறது என்றாலே ஏதோ ஒரு குற்றம் அதன் மேல் படிந்திருக்கிறது, அந்த குற்றத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காகத்தான் அந்த இந்த பிறப்பு வாய்க்கிறது என்று பொருள். அதனால்தான் மாசுரு பிறவி என்று சொல். பிறவி என்பதே மாசு பொருந்தியதுதான் என்பதை சொல்வதற்காக மாசுரு பிறவி போல வருவது போவதாகி, அது போல அது வருவதும் போவதுமாக ஆகி அந்த ஊஞ்சல் ஆகி. அப்படி ஊஞ்சல் ஆடுவதற்கு இப்படி ஒரு ஓமானம் சொன்னவர் அந்த ஊஞ்சல் எப்படி அமைந்திருந்தது என்பதை அடுத்து சொல்கிறார். காச அரு பவள செங்காய் மரகத கமுகு பூண்ட ஊசல் என்று சொல். அந்த ஊசல் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது என்றால் சமூக மரத்தில் அது கட்டப்பட்டிருந்தது என்று சொல். சமூக மரம் என்றால் பாக்கு மரம். அந்த பாக்கு மரம் எப்படி இருக்கிறது என்றால் மரகத பச்சை நிறத்தில் இருக்கிறது. மரகத கமுகு என்று சொல். மரகதம் என்பது ஒரு ரத்தினம். அந்த ரத்தினம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது. அதை போன்ற பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த கமுக மரத்தில் பூண்ட கட்டப்பட்ட ஊசல் என்று சொல்கிறார். அந்த கமுக மரம் எப்படிப்பட்டது என்றால் காசரு பவள செங்காய் மரகத கமுகு. காசரு, காசு என்றாலும் குற்றம்தான். அங்கு மாசு என்று சொன்னார், இங்கு காசு என்று சொல்கிறார். அங்கு மாசு உரு பிறவி என்று சொன்னார், இங்கு காச அரு பவள செங்காய் என்று சொல்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மாசு உறுதல் என்றால் மாசு பொருந்திய என்று அர்த்தம். காசு அரு என்றால் காசு அல்லா இல்லாத என்று அர்த்தம். உறுதல் என்பதும் அறுதல் என்பதும் எதிரெதிர் வார்த்தைகள். அங்கு பிறவியை பற்றி சொல்லும் போது மாசுரு பிறவி என்று சொன்னார். இங்க அந்த கமுக மரத்தில் உள்ள அந்த சிறந்த காயை பற்றி சொல்லும் போது தாசரு பவளச்செங்காய் என்று சொல்லும். குற்றமற்ற பவளம் நிறம் வாய்ந்த சிறந்த காய்களை உடைய மரகத கமுகு, அப்படிப்பட்ட கமுக மரத்தில் கட்டப்பட்ட ஊசலில் அந்த பெண்கள் ஆடுகிறார்கள். அப்படி அந்த பெண்கள் ஆடும் போது என்ன நடக்கிறது என்பதை அடுத்த அடியில் சொல்கிறார். காசரு பவளச்செங்காய் மரகத கமுகு பூண்ட ஊசலில் குற்றமற்ற பவளம் நிற வாய்ந்த சிவந்த காய்களை உடைய மரகத பச்சையான அந்த கமுக மரத்தில் கட்டப்பட்ட ஊசலில் மகளிர் மைந்த சிந்தையோடு உழவக் கண்டார். கண்டார் என்பது இங்கே ராம லக்குவரையும் விஸ்வாமித்திரரையும் குறிக்கும். அந்த மூவரும் இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்து கொண்டே செல்கிறார்கள் என்பதை கண்டார் என்று சொல்கிறார். மகளிர் மைந்தர் சிந்தையோடு உழவ கண்டார். அந்த பெண்கள் அந்த ஊசலில் ஆடும்போது அந்த பெண்களின் காதலர்கள் அல்லது கணவர்களுடைய மனமும் அவர்களோடு சேர்ந்து ஆடுகிறதாம். அவர்கள் முன்னால் செல்லும் போது அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய மனமும் முன்னால் செல்கிறதாம். அந்த ஆடவர்களுடைய மனமும் அந்த பெண்களோடு உடன் செல்கிறதாம். அவர்கள் பின்னால் வரும்போது அவர்களோடு சேர்ந்து அதுவும் பின்னால் வருகிறது. இது இப்படி சொல்லுவது ஒரு கவித்துவமான நயம். காதலியின் பின்னாலேயே காதலனுடைய மனம் செல்கிறது என்று சொல்லுவது கவிஞர்களுடைய மரபு. அவள் செல்லும் போது அவள் பின்னாலேயே என்னுடைய மனமும் போகிறது என்று சொல்லுவது. சொல்லுவார். அதே போல ஊஞ்சலில் பெண்கள் ஆடும் போது அந்த பெண்களின் பின்னாலேயே அவர்கள் முன்னால் போகும்போது அவர்கள் பின்னாலேயும், அவர்கள் பின்னால் போகும்போது அப்போது அவர்கள் பின்னாலேயும் அந்த அவர்களுடைய மனம் செல்வதாக சொல்லுகிறார். மகளிர் மைந்தர் சிந்தையோடு உழவர் உழவர் மகளிர் பெண்கள் மைந்தர் சிந்தையோடு உழவர் கண்டார். தங்களுக்குரிய ஆடவரின் மனத்தோடு அவர்கள் உழவுகிறார்கள், ஆடுகிறார். அந்த பெண்களோடு சேர்ந்து அந்த ஆடவர்களுடைய மனமும் அந்த ஊஞ்சலில் ஆடுகிறதாம். அவ்வாறாக அவர்கள் ஆடுகிறார். இந்த பெண்களின் பின்னால் அந்த மனம் போவதை பற்றி பல பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஒரு பாடல், கிரேசி பாடல் பார்த்தீர்கள் என்றால், நல்ல ஒரு பாடல், வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவது, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கன்னி உந்தன் பெயர் என்ன, ஊர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவது என்ன. அந்த கொலுசு சத்தம் போகும் திசையிலேயே தன்னுடைய மனமும் பின்தொடர்ந்து போவதாக கவிஞர் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே நமது பழம் புலவர்கள் பாடிய கற்பனைகள் தான். அதே போல இங்கு நாம் கம்பருடைய பாடலிலும் பார்க்கிறோம், அந்த ஊஞ்சல் போகும் உடனாக ஆடவருடைய சிந்தையும் போகிறது என்று சொல்கிறார். இப்படியாக அவர்கள் அந்த ஊஞ்சலில் ஆடுகிறார்கள். அந்த பெண் அப்படி பெண்கள் ஊஞ்சலில் ஆடும் போது அவர்களுக்கு என்ன நடந்தது, அந்த ஊஞ்சல் முன்னும் பின்னும் போய் வருவது, பிறப்பு நடப்பதும் இறப்பு நிகழ்வதுமாக, பிறவி வருவதும் போவதுமாக இருந்தது என்று அந்த ஊஞ்சல் ஊஞ்சல் முன்னும் பின்னும் போவதற்கு ஒரு ஓமானம் சொன்னார். அடுத்து அந்த ஊஞ்சலில் அந்த பெண்கள் ஆடும் போது அவர்களோடு சேர்ந்து ஆடவர்களுடைய சிந்தனையும் ஆடியது, அவர்களுடைய மனமும் ஆடியது என்று சொன்னார். அடுத்து அந்த பெண்கள் ஆடும் போது என்ன நடந்தது என்பதை அந்த முதல் அடியில் சொல்கிறார். பூசலின் எழுந்த வண்டு மருங்கினுக்கு இறங்கி பொங்க, அந்த பெண்கள் அப்படி ஆடும்போது அந்த அதிர்வு தாங்காமல் அவர்களுடைய கூந்தலில் சூட்டப்பட்டிருந்த பூக்களில் மொய்த்த வண்டுகள் எல்லாம் எழுந்து ஆரவாரிக்க தொடங்கிவிட்டன. அப்படி ஆரவாரம் எப்படி இருந்தது என்பதை ஒரு தற்குறிப்பேற்றாணியாக இங்கு சொல்கிறார். அது எப்படி இருந்தது என்றால், அந்த வண்டுகள் ஆரவாரித்தல் அந்த பெண்களினுடைய மெல்லிய இடைக்கு அதை வருந்தி புலம்புவது போல இருந்தது என்று சொல். இவர்கள் இப்படி கடினமாக ஊஞ்சல் ஆடுகிறார்களே, இவர்கள் இடை தாங்குமா, இது ஒடிந்தாலும் ஒடிந்து விடுமே என்று அவை அந்த இடைக்கு வருத்தப்பட்டு ஆரவாய்த்தன என்று சொல். பூசலின் எழுந்த வண்டு ஆரவாரம் இட்டு அவர்களுடைய கூந்தலில் இருந்து எழுந்த அந்த வண்டுகள் மருங்கினுக்கு இறங்கி போங்க, அவர்களுடைய இடைக்கு இறங்கி இறக்கப்பட்டு பொங்க அப்படியே ஆரவாரிக்க, மேல் எழும்ப இறக்கப்பட்டு இடைக்கு இறக்கப்பட்டு, ஐயோ இந்த இடை தாங்குமா, இவ்வாறு இவர்கள் இந்த ஊஞ்சலில் வன்மையாக ஆடுகிறார்களே, வேகமாக ஆடுகிறார்களே, இந்த இடை மெல்லிய இடையாயிற்றே, இது முறிந்து போனாலும் போகக்கூடுமே என்று அந்த இடைக்காக இறக்கப்பட்டு அவையெல்லாம் அவர்களுடைய கூந்தலில் இருந்து மேல் எழுந்து விட்டனவா. நாமும் மேலே இந்த கூந்தலில் இருந்து கொண்டிருந்தால் நாமும் இருப்பது கூடுதலான ஒரு பாரமாகி இடை முறிவதற்கான வாய்ப்பு அதிகமாகிவிடும், அதனால் நாம் இருக்கக்கூடாது என்று அவையெல்லாம் அவர்களுடைய கூந்தலை விட்டு மேல் எழுந்து விட்டனவா. இறங்கி பொங்க, பொங்குதல் என்றால் மேல் எழுந்து, அப்படி அவர்கள் கூந்தலை விட்டு அவை மேல் எழுந்து ஆரவாரிக்கின்றன என்று சொல்லும். பூசலின் எழுந்தவன், பூசல் என்றால் ஆரவாரம், ஆரவாரத்தினால் எழுந்த அந்த வண்டு மருங்கினுக்கு இறங்கி பொங்க, அவர்களுடைய இடைக்காக இறக்கப்பட்டு அப்படியே மேலும் மேலும் எழுந்து சுழந்து கொண்டிருக்கின்ற, அவர்கள் ஊஞ்சலில் ஆடும்போது அவர்கள் கூந்தலில் அந்த வண்டுகள் போய் அமரவில்லை, கூந்தலை விட்டு எழுந்து அப்படி அந்தரத்திலேயே ஆரவாரித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை அந்த முதல் அடியில் அவர் அம்பர் சொல்லுகிறார். பூசலின் எழுந்த வண்டு மருங்கினு கிறங்கி பொங்க, மாசுறு பிறவி போல வருவது போவதாகி, காசரு பவள செங்காய் மரகத கமுகு பூண்ட, ஊசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உழவர் கண்டார். வண்டுகள் கூந்தலை விட்டு மேல் எழுந்து ஆரவாரிக்க, அந்த ஊஞ்சல் பிறப்பு வருவதும் போதுமாக முன்னும் பின்னும் போய் வந்து கொண்டிருக்க, சமூக மரத்தில் கட்டப்பட்ட அந்த ஊஞ்சலில் பெண்கள் ஆடவரோடு மனத்தோடு சேர்ந்து ஆடினார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய ஒரு இப்படியாக அந்த ஊஞ்சல் ஆட்டத்தையே ஒரு ஓவியமாக நமக்கு தீட்டி காட்டுகிறார் கம்பர். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நிறைய உவமையெல்லாம் வச்சு அமைச்சிருக்கார் ஐயா கம்பர். ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதில் காசரு பவள செங்காய் மரகத கமுகு பூண்ட, இதில் அந்த வரி மட்டும் இன்னொரு வாட்டி விளக்கம் சொல்ல முடியுமா ஐயா? பவள செங்காயம் சொல்கிறாங்க, மரகதம் கமுகு, இரண்டு விதமான பொருள் சொல்லலாம். அதுதான் தமிழினுடைய சிறப்பு. ஒரு நான் முன்பு சொன்ன அர்த்தத்தையே இன்னொரு முறை ஆசரு பவள செங்காய் மரகத கமுகு பூண்ட, மரகத கமுகு பூண்ட, சமூக மரத்தில் பூண்ட, அதுதான் அடிப்படையான விஷயம். சமூக பூண்ட ஊசல், சமூக மரத்தில் பூணப்பட்ட ஊசல், அவ்வளவுதான் அதனுடைய பொருள். அதற்கு கமுகு என்பதற்கு அடையாக முன்பு ஒரு நான்கு வார்த்தைகளை சேர்த்திருக்கிறார். மரகத கமுகு என்ற மரகதம் என்றால் பச்சை நிறத்தில் உள்ள ஒரு ரத்தினம், பச்சை ரத்தினம் என்று சொல்லி அந்த கமுக மரம் பச்சை பசேல் என்று காட்சி அளிப்பதனால் மரகத கமுகு என்று அதை சொல்லும். மரகதம் போன்ற பச்சை நிறம் வாய்ந்த கமுகு என்பதை சொல்வதற்கு அதை மரகத கமுகு என்று. அந்த கமுக மரத்தில் காய்கள் காய்த்திருக்கின்றன, அவை நல்ல உற்றி காய்த்த காய்கள் என்பதனால் அவை சிவப்பு நிறம் பெற்றுவிட்டன அந்த காய்கள். அதனால் அந்த காய்களை பற்றி சொல்லும் போது பவள செங்காய் என்று சொல்லும். பவள செங்காய், பவளம் போன்ற நிறமுடைய, அதாவது பவளம் போன்ற சிவந்த நிறமுடைய காய்களை கொண்டிருக்கக்கூடிய மரகத கமுகு, அதனுடைய காய் பவள நிறத்தில் இருக்கிறது, அந்த மரம் மரகத நிறத்தில் இருக்கு. அதுதான் அங்கு நாம் புரிந்து கொள்ள முடிஞ்சு. மரகத மரம் பச்சை நிறம் வாய்ந்த, அந்த கமுக மரம் பச்சை நிறம் வாய்ந்தது, அதனால் அதை மரகத நிறத்தில் இருந்தது என்று சொல்கிறார். அதனுடைய காய் சிவப்பு நிறம் வாய்ந்தது, அதனால் அதை பவள நிறம் வாய்ந்தது என்று சொன்னார். இரண்டு ரத்தினங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார், பவளம் மரகதம் என்று இரண்டு ரத்தினங்கள். அதனுடைய காய்க்கு பவளத்தை ஓமானமாக்குகிறார், அந்த மரத்திற்கு மரகதத்தை ஓமானமாக்குகிறார். அந்த செங்காயை பற்றி சொல்லும் போது கூடுதலாக இன்னும் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், காசரு பவள செங்காய் என்று. காச அரு குற்றமற்ற பவள செங்காய், அந்த காய்கள் எந்த குற்றமும் இல்லாமல் நன்றாக முற்றி திரண்டு விளைந்து காட்சி அளிக்கின்றது. அது அதை அது விளைந்து விட்டால் நல்ல உயர்ந்த பாக்கு அதற்குள் இருந்து கிடைக்கும், எந்த குற்றமும் இருக்காது அந்த பாக்கு என்பதை சொல்வதற்காக காசரு பவள செங்காய் என்று சொல்லுவார். அந்த காய் எந்த குற்றமும் இல்லாமல் காய்த்திருந்தது என்பதை சொல்வதற்காக காசரு என்று சொல்லுவார். காசு என்றால் குற்றம் என்றும் பொருள். நாம் இப்போது காசு என்ற சொல்லை பணம் அந்த நாணயம் அதை குறிப்பதற்காக பயன்படுத்தும். ஒரு ரூபாய் காசு, இரண்டு ரூபாய் காசு என்றெல்லாம் நாம் காசு பணத்தை குறிப்பதற்காக காசு என்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஆனால் காசு என்பதற்கு குற்றம் என்ற ஒரு பொருளும் அந்த அந்த அந்த சொல் தொடர்பு, அது தொடர்பாக உருவாக்கப்பட்டது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு ஒரு தொடர்பு வருவது போல அந்த சொல்லின் பொருள் அமைந்திருக்கிறது. காசு என்றால் குற்றம் என்று பொருள், காசு என்றால் பணம் என்றும் ஒரு பொருள். பணம் பல்வேறு குற்றங்களுக்கு காரணமாக இருப்பதனால் பணத்திற்கு காசு என்ற ஒரு சொல்லை நம் முன்னவர்கள் பயன்படுத்தினார்களோ என்று நாம் தொடர்புபடுத்தி நினைக்கும் வண்ணமாக அந்த ஒரே பொருள் அந்த சொல்லுக்கு அமைந்திருக்கிறது. அந்த இருபொருள், இருபொருள் அந்த ஒரே சொல்லுக்கு அமைந்து, பணத்திற்கும் காசு என்று சொல், குற்றத்திற்கும் காசு என்று சொல் வழக்கில் நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார். அது ஒரு ஆச்சரியகரமான ஒரு தொடர்பாக குற்றம் மிகுவதற்கு பணம் அடிப்படையாக இருப்பதனால் அவ்வாறு பெயர் வைத்தார்களோ என்று என்ன தோணும். அது நாம் அவ்வாறு ஒரு சம்பந்தப்படுத்தி எண்ணுகிறோமே தவிர அவர்கள் அந்த காரணத்திற்காக தான் அப்படி வைத்தார்கள் என்று நிச்சயமாக சொல்வதற்கில்லை. அப்படி இரண்டுக்குமே ஒரே சொல்லை அவர்கள் பயன்படுத்தி, இது சரிங்க. ஒரு பொருள். அதாவது சமூக மரம், உண்மையான சமூக மரத்தில் அவர்கள் அந்த ஊஞ்சலை கட்டி இருந்தார்கள் என்பது ஒரு பொருள். உண்மையான சமூக மரம் அது எப்படி இருந்தது, அதனுடைய காய் எப்படி இருந்தது என்று. அடுத்து இதற்கு செயற்கையான சமூக மரம் என்றும் இதற்கு பொருள் இருக்கு. அதாவது உண்மையான சமூக மரம் அல்ல, மரகதத்தால், மரகத ரத்தினத்தாலேயே ஒரு சமூக மரம் போல சமூக மரத்தை நட்டி வைத்து அதில் ஊஞ்சலை கட்டியிருந்தார்கள் என்று கூட எடுக்கலாம். மரகத கமுகு என்பதற்கு மரகதம் போன்ற பச்சை நிறம் வாய்ந்த கமுகு என்று பொருள் எடுத்தால் அது வந்து ஓமை வாசகம். அது அதில் வந்து ஓமை மறைந்து நிற்பதாக நாம் எடுக்கிறோம், ஓமை வாசகமாக அதை எடுக்கிறோம், மரகதம் போன்ற கமுகு. ஆனால் மரகதத்தால் ஆன கமுகு என்றும் பொருள் எடுக்கலாம். அந்த ஒரு சொற்றொடருக்கு இரண்டு விதமாகவும் நாம் பொருள் எடுக்கலாம். அப்படி மரகதத்தால் ஆன கமுகு என்று பொருள் எடுத்தால் மூன்றாம் வேற்றுமை உருகும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அர்த்தம். அப்படி பொருள் எடுத்தால் அது செயற்கையான கமுக மரம், மரகத ரத்தினத்தாலேயே சமூக மரம் போல செய்து அதை தூணாக நாட்டி அந்த மரத்தில், அதாவது அந்த செயற்கையான அந்த கமுக மரத்தில் ஊஞ்சலை கட்டியிருந்தார்கள் என்று பொருள் எடுக்கலாம். அப்படி பொருள் எடுக்கும் போது அங்கு இருந்த அந்த செல்வ செழிப்பு நமக்கு நன்றாக தெரியும். ஒரு ஊஞ்சல் கட்டுகிறார்கள், அதை கூட செயற்கையாக மரகத தூணை நட்டி வைத்து, மரகதத்தால் ஆன கமுக மரத்தை நட்டி வைத்து அதன் அதில் கட்டினார்கள் என்று சொல்லும் போது அந்த ஊரினுடைய செல்வ செழிப்பு நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. அதற்கு முன்பு பவள செங்காய் என்று சொன்னால் அந்த மரகத மரத்திலேயே, மரகதத்தில் ஆன அந்த மரத்திலேயே பவளத்தால் ஆன காய்களையும் அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள் என்று பொருள் எடுக்கிறது. பவளத்தால் ஆன செங்காய் என்று பொருள் எடுக்கிறது. நாம் முன்பு பார்த்த பொருளில் பவளம் போன்ற நிறம் உடைய செங்காய் என்று பொருள் எடுத்தோம். இப்போது பார்க்கின்ற பொருளில் பவளத்தால் செய்யப்பட்ட செங்காய் என்று பொருள் இருக்கும். ஆக இரண்டு விதமாக பொருள் தரும் விதமாக அந்த சொற்றொடர் அமைந்து நமக்கு எதிரெதிரான பொருளை தருகிறது. அதுதான் தமிழினுடைய ஆச்சரியம். மரகத கமுகு என்று அதை இயல்பாக பொருள் எடுக்கும் போது மரகதம் போன்ற பச்சை நிறம் வாய்ந்த கமுக மரம், அது இயற்கையான கமுக மரம் என்று பொருள் தந்தது. ஆனால் மரகதத்தால் ஆன கமுகு என்ற பொருள் பார்க்கும் போது அது செயற்கையான சமூக மரம் ஆகியது. இப்படியாக இரு விதமாக பொருள் பார்க்கும் விதமாக அந்த சொற்றொடர் இதுல மாசுரு காசருன்னு சொன்னீங்க, மாசு உருவுக்கு வந்து மாசு பிளஸ் உரு அப்படின்னு எடுத்துக்கலாம். காசருக்கு வந்து காசு பிளஸ் அருவா, இல்ல காசு கூட்டல் கூட்டல் கூட்டல் அது அறுதல் என்று அது வந்து வினைத்தொகையாக வந்து ரெண்டுமே வினைத்தொகை தான். மாசு உரு பிறவி, உரு பிறவி என்பதும் அரு பவள செங்கா என்பதும் வினைத்தொகை. அருனா அரிதான் அறுதல், அறுதல் அரு இப்போ அறுத்தல் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த இதில் அருந்து போனது, பட்டம் அருந்து போனது, கயிறு அருந்து போனது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அறுதல் என்றால் துண்டாகிவிடும், இல்லாமல் போய்விடும். காசு அறுதல் என்றால் காசு அதில் அதில் இருந்து குற்றம் அருந்து போதல், இல்லாமல் போதல் என்றார். சரியா? ஆனா மாசுரு பிறவினா மாசு உண்டாகுதல் தானே, மாசு உண்டான பிறவி. மாசு உருதல் உண்டாகுது. சரியா. அதே போல மைந்தர் என்றால் புதல்வர்கள் என்ற அர்த்தத்தில் தான் அவர். மகளிர் மைந்தர்னா மைந்தர்கள் என்றால் பிள்ளைகளை இல்ல, மைந்தர்கள். மைந்தர் என்றால் புதல்வர் என்ற ஒரு பொருளில் நாம் இப்போது பயன்படுத்துகிறோம். மைந்தர் என்றால் ஆடவர் என்ற பொருள் தான் மிக அதிகமாக இலக்கியங்களில் நாம் பார்க்கக்கூடிய. மைந்து என்ற வார்த்தையில் இருந்துதான் மைந்தர் வருகிறது. மைந்து என்றால் வலிமை என்று அர்த்தம். வலிமை உடையவர்கள் ஆடவர்கள், பெண்கள் மென்மையானவர்கள், ஆடவர்கள் வலிமை உடையவர்கள் என்பதனால் ஆடவர்களை குறிப்பதற்கு மைந்தர் என்ற சொல் வழக்கத்தில் இருந்தது. அது ஆண் குழந்தைகளை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது, காலப்போக்கில் மாறிவிட்டது. அப்படி ஆண் குழந்தைகளை சொல்வதற்கும் மைந்தர் என்று. ஐந்தர் என்றால் அடிப்படையில் அது ஆடவரை குறிக்கும். தெரியுங்க. அதே மாதிரி இந்த பாடல், அந்த இந்து பாடல் கூட எனக்கு திடீர்னு நினைக்க வந்து, இந்த கட்டோடு குழாட ஆட, அதுல வந்து அதே இதே மாதிரி கண்டாங்கி முன்னாட பின்னாட அப்படின்லாம் வரும். கண்ணிமனம் பின்னாட, அதுல கண்ணிமனம் பின்னாட. அப்புறம் அதுல உன்னை கண்டு உன் ஐ மீன் அதுலயும் அந்த மாதிரி வர மாதிரி எனக்கு வரும். அது கண்டு கண்டு நான் அது ஆட ஆமா, அப்படின்னு. ரெண்டு பக்கம் நீங்க ஆமா, காலை மனம் பின்னாட. அதுல வரும் அப்படி ஒரு வார்த்தை வரும். காலை மனம், காலை மனம் போராட. சம்திங் லைக் தட். ஆமாம், அதே மாதிரி வரும் அந்த. இதை போல நம்ம திருவாசகத்துல நீங்கள் திருப்பொன்னூசலை பார்த்தீர்கள் என்றால் அங்கு அவர் ஒரு ஊஞ்சல் சொல்லிட்டார். இங்கு நாம் ஒரு ஊஞ்சலை பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்றால், செயற்கையான ஊஞ்சல் என்று எடுத்துக்கொண்டால் மரகதத்தால் ஆன சமூக மரத்தில் பவளத்தால் ஆன செங்காய்களை உடைய சமூக மரத்தில் கட்டப்பட்ட ஊஞ்சல் என்று நாம் பார்த்தோம். அங்கு அவர் சொல்கிறார், மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் என்றால், சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாறும் பொற்பலகை ஏறி இனிதமர்த்து என்று சொல். அதாவது பவளத்தால் அந்த ஊஞ்சலுக்கான தூண் நிறுத்தப்பட்டு அதில் முத்துக்களால் கயிறு கோர்க்கப்பட்டு அந்த கயிற்றில் பொன்னால் ஆன பலகை இணைக்கப்பட்டு அந்த பலகையில் ஏறி அமர்ந்து அந்த பெண்கள் ஆடினார்கள் என்று சொல்கிறார். அவரும் அதை எல்லாம் ஊஞ்சலாகவே காட்டுகிறார். அப்படி நாம் மாணிக்கவாசகர் காட்டியபடி இங்கு நாம் பொருள் எடுக்க வேண்டும் என்றால் செயற்கையான ஊஞ்சல் என்றுதான் பொருள் எடுக்க வேண்டும். இல்லை, இயற்கையான ஊஞ்சல் என்று பொருள் எடுத்தால் அதை நாம் ஓமை வாசகமாக எடுக்கிறோம். மரகதம், பவளம் என்பதை எல்லாம் ஓமானமாக எடுக்கும். செயற்கையானது என்றால் அதனால் செய்யப்பட்டது என்று எடுக்கும். மாணிக்கவாசகர் சொல்வது ஒரு செயற்கையான ஊஞ்சலைத்தான் அவர் சொல்வார், வெளிப்படையாகவே சொல்கிறார். இங்கு கம்பர் சொல்வது இது செயற்கையான ஊஞ்சலா இயற்கையான ஊஞ்சலா என்று நாம் தான் யூகித்து பொருள் எடுக்க வேண்டியிருக்கு. இரண்டு விதமாக வார்த்தைகளை கம்பர் கையாண்டு இருக்கிறார். ஆனால் மாணிக்கவாசகர் வெளிப்படையாகவே அது செயற்கையான ஊஞ்சல் தான் என்று சொல்லிவிடுகிறார். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏராளம் பொற்பலகை ஏறி இணர்வர். அதாவது பவளங்கால், பவளத்தையே காலாக நிறுத்தியிருக்கிறார், தூணாக நிறுத்தியிருக்கிறார்கள். முத்துக்களையே கயிறாக கோர்த்திருக்கிறார்கள். பொன்னால் ஆன பலகை இட்டிருக்கிறார்கள். அதில் ஏறி அமர்ந்து நாராயணன் அறியா நான் வளர்த்தால் நாயடையேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோஷ மங்கை ஆறா அமுதின் அருள்தாள் இணைப்பாடி போரார் வேர் கண் மறைவீர் பொன்னூசல் ஆடாமோ என்று அவர் பாடுகிறார். ஆக ஊஞ்சல் ஆட்டம், மாணிக்கவாசகர் காட்டக்கூடிய ஊஞ்சல் ஆட்டமும் கம்பர் காட்டக்கூடிய ஊஞ்சல் ஆட்டமும் நம் கருத்தை கவர்கின்ற ஊஞ்சல் ஆட்டமாக அமைந்திருப்பதை நாம் அடுத்த பாடல் பார்க்கலாம். போலயா போகலாம். அடுத்த பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் இடையே கொஞ்சம் கதை பகுதி. இப்படியாக அவர்கள் இதிலையும் எழில் காட்சிகளை எல்லாம் கண்ட வண்ணமே செல்கிறார். சென்று கொண்டிருந்தவர்களை சென்று கொண்டிருந்த அவர்கள் திடீரென்று ஒரு திசையில் மாறி பயணிக்கிறார். அதாவது ஜனக மகாராஜாவின் அந்த அவைக்கு செல்லக்கூடிய அரண்மனைக்கு செல்லக்கூடிய குறுக்கு பாதை ஒன்றில் ராமனையும் இலக்குவனையும் விஸ்வாமித்திரர் மாற்றி கூட்டி செல்கிறார். இப்படியே நெடு வீதி வழியாகவே சென்று கொண்டிருந்தால் போய் சேருவதற்கு நேரமாகும் என்பதனால் ஒரு குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். அது பெண்கள் இருக்கக்கூடிய அந்தப்புறம் சார்ந்த பகுதி, கன்னிமாடம், சீதை இருக்கக்கூடிய கன்னிமாடம் உள்ள பகுதி. அந்த பகுதி வழியாக ராமலக்குவரை விஸ்வாமித்திரர் கடத்தி செல்கிறார். சீக்கிரம் போவதற்காக அவ்வாறு அவர்களை அந்த பாதை வழியாக கூட்டி செல்கிறார். அப்படி அவர் அந்த பாதை வழியாக அப்படி கூட்டி செல்லும் போது அந்த தெரு மாறி செல்லும் போது அங்கு அந்த தெருவில் என்ன நடந்தது என்பதை இந்த 60வது பாடலில் சொல்லுகிறார். சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். பாலரம் பொருதவேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளொடும் கிடந்த நீல சுருளும் செங்கிடையும் கொண்டு நீலிரும் களங்கம் நீங்கி நிறைமணி மாட நிற்கி சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். பெண்கள் பலர் வசிக்கக்கூடிய அந்த பகுதி வழியாக அவர்கள் சென்றபோது அங்கே அந்த பகல் நேரத்தில் சந்திர உதயம் நடந்தது என்று சொல்கிறார். ஒரு சந்திரன் அல்ல, இரண்டு சந்திரன் அல்ல, பல பல சந்திரன்கள் அங்கு உதயமாகின என்று சொல். பகல் நேரத்தில், அதுவும் அரைச்சந்திரனோ பிறைச்சந்திரனோ அல்ல, பௌர்ணமி சந்திரன் உதயமாயிற்று என்று சொல்கிறார். அது என்ன சந்திரன் உதயமாயிற்று என்றால், அந்த சாளரம் தோறும் சந்திரன் உதயமாயிற்று என்று சொல் எதை சொல்கிறார் என்றால், அந்த சாளரங்களை எல்லாம் திறந்து திறந்து பெண்கள் அந்த ராம லக்ஷ்மணரை பார்த்தனர் என்பதை சொல்வதற்காக அவ்வாறு சொல்லுவார். இது ஒரு வழக்கம் தான். தெருவில் யாராவது புதியவர்கள் வந்தால் ஆச்சரியமாக தன் ஜன்னலை திறந்து பார்ப்பது ஒரு வழக்கம். அதுவும் பெண்கள் குறிப்பாக வீட்டுக்குள்ளேயே பெரும்பாலும் இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வாறு தெருவை ஜன்னல் வழியாக பார்ப்பது என்பது ஒரு வழக்கம். அது இந்த காலத்திலும் நாம் கிராமங்களில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும், கிராமம் மட்டுமில்லை, எல்லா இடங்களிலும் தெருவில் ஏதாவது சந்தடி நேர்ந்தால் அல்லது ஒரு புது காட்சி நேர்ந்தால் ஜன்னலை திறந்து பார்ப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இப்படி ஜன்னலை திறந்து அவர்கள் பார்க்கும் போது அந்த ஜன்னல்களில் எல்லாம் சந்திரோதயம் தோன்றிவிட்டது என்று கம்பர் சொல்கிறார். அதாவது அந்த பெண்களினுடைய முகம் பௌர்ணமி சந்திரனுக்கு இணையாக இருக்கிறது. அப்படி ஜன்னல்கள் தோறும் அப்படி பெண்களுடைய முகம் தோன்றியது என்பதை, ஜன்னல்கள் தோறும் சந்திர உதயம் தோன்றியது என்று கம்பர் கவித்துவமாக இங்கு சொல்கிறார். அதன் மூலம் அங்கிருந்த பெண்களினுடைய அந்த முக அழகை நமக்கு உணர்த்தி விடுகிறார். அவர்கள் முகமெல்லாம் சந்திர பிரகாசம் வாய்ந்ததாக, நிலவி போல் பொலிவனவாக இருந்தன என்று நமக்கு உணர்த்தி விடுகிறார். சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டா. அந்த சந்திரன் எப்படிப்பட்ட சந்திரன் என்பதை முன்னால் உள்ள மூன்று அடிகளில் சொல். சந்திரன் சாளரம் தோறும் தோன்றியது, உதித்தது என்று சொன்னவர் அந்த சந்திரன் எப்படி இருந்தது என்பதை விவரிக்கிறார். முன்பு உள்ள மூன்று அடிகளில், பாலரம் பொருத வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளொடும் கிடந்த நீல சுருளும் செங் கிடையும் கொண்டு நீலிரும் களங்கம் நீக்கி நிறைமணி மாட நிற்கி சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம். அந்த சந்திரனுக்குள் சில விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. பொதுவாக நாம் ஆகாயத்தில் பார்க்கின்ற சந்திரனில் நாம் என்ன கற்பனை செய்து பார்க்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பது போல தோன்றும். அந்த சந்திரனில் ஒரு களங்கம் இருக்கிறது, அதை நாம் எவ்வாறாக பார்க்கிறோமோ அவ்வாறெல்லாம் தெரியும். சில நேரங்களில் அது ஏதோ ஒரு முயல் போல தெரியும், சில நேரங்களில் குதிரை போன்று தெரியும். கிராமங்களில் அந்த களங்கத்தை பற்றி சொல்லும் போது, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லும் போது, அங்கு ஒரு பாட்டி வடை சுட்டுக் கொண்டிருக்கிறாள், அதுதான் அது என்றெல்லாம் சொல்லுவார்கள். சந்திரனில் தெரியக்கூடியது அந்த ஒரு களங்கம் தான், அதை நாம் வெவ்வேறு விதமாக கற்பனை செய்து பார்ப்போம். ஆனால் இங்கு சாளரம் தோறும் தோன்றிய அந்த சந்திரனில் களங்கம் இல்லை, அதற்கு மாறாக வேறு சில விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன என்று சொல்லும். அந்த சந்திரனுக்குள் வேல் இருந்தது என்று சொல்கிறார், அந்த சந்திரனுக்குள் வில் இருந்தது என்று சொல்கிறார், அந்த சந்திரனுக்குள் நீல ரத்தின சுருள் இருந்தது என்று சொல்கிறார், அந்த சந்திரனுக்குள் செங்கிடை என்னும் மலர் இருந்தது என்று சொல்கிறார். இப்படி இவற்றையெல்லாம் கொண்டு சந்திரனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய களங்கம் இல்லாமல் அது இருந்தது என்று சொல்கிறார். இப்படியாக அந்த சந்திரன்கள் சாளரந்தோறும் உதித்தன என்று இந்த பாடலை அமைக்கும். சாளரம் பொருத வேலும், அந்த சந்திரனில் வேல் இருந்தது. சாளரம் பொருத வேலும், அறத்தால் அறாவப்பட்டு கூர்ந்து தீட்டப்பட்ட வேல். அறம், அறம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், கொல்லர்களுடைய பட்டறையில் அவர்கள் அந்த அறத்தை வைத்திருப்பார்கள். ஆணி போன்றவற்றை கூர்த்திட்டுவதற்காக அந்த அறத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார். இங்கு வேல், வேலை பற்றி சொல்லுகிறவர் வாள் அறம் பொருத வேல், வேல் என்று சொல்லுகிறார். வாள் அறம் பொருத வேல் என்று சொல்லுகிறார். வாள் அறம், வாள் என்பது இங்கு பிரகாசம், பொலிவு என்ற பொருளில் வருகிறது. பிரகாசமான பொலிவான அறத்தால் அறாவப்பட்ட வேல், அறத்தால் பூர்த்தீட்டப்பட்ட வேல். அத்தகைய வேலையும் மன்மதன் சிலையும், மன்மதனுடைய வில்லையும், சிலை என்றால் வில், இந்த சிலை என்ற வார்த்தையை நாம் உயில் பாட்டு படிக்கும் போது பாறையினுடைய அந்த குயில் பாட்டில் ஒரு இடத்தில் கண்டிருப்போம். ஈழச் சிலை கொண்டு நின்றதோறும் மன்மதனும் என்று சொல்லியிருப்பார். ஈழச் சிலை, அங்கு பாரதி சிலை என்ற சொல்லை வில் என்ற பொருளில் பயன்படுத்தி, இங்கும் சிலை என்ற சொல் வில் என்ற பொருள். மன்மதன் சிலையும், மன்மதனுடைய வில்லையும், பண்டின் கேளுடன் கிடந்த நீலச் சுருளும். பண்டின் கேள் என்றால், கேள் என்றால் கூட்டம் என்று பொருள். பண்டின் கூட்டத்தோடு கிடந்த நீலச் சுருள், நீல ரத்னத்தையே சுருளாக ஆக்கி, நீல ரத்னத்தை மெல்லிய இழைகளாக அப்படியே உருவாக்கி, அப்படியே சுருளை செய்து, அப்படியே சுருளாக்கி வைத்த அந்த சுருளோடு அந்த சந்திரன் காட்சியளித்தது என்று சொல்ற. அந்த சந்திரனில் வேல் இருக்கிறது, மன்மதனுடைய வில் இருக்கிறது, பண்டு கூட்டத்தோடு பொருந்திய நீலரத்ன சுருள் இருக்கிறது. அடுத்து இன்னும் சொல்கிறார் செங்கிடையும். செங்கிடை என்பது ஒரு விதமான தாவர வகை, செடி வகை. அதனுடைய மலர் மிக்க சிவந்த நிறத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட செங்கிடை பூவையும் கொண்டு, அதை கிராமத்தில் நெட்டி என்று சொல்லுவார். அந்த செங்கிடையை நெட்டி என்று சொல்லுவார். அதனுடைய பூவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிவந்த நிறத்தில் இருக்கும். தலைகீழாக அதை பெரும்பாலும் கவிழ்ந்து பூத்திருக்கும். அதனுடைய பூ சிவந்த நிறமாக இருக்கும். அந்த பூவைத்தான் இங்கு சொல்கிறார். செங்கிடை பூவை கொண்டு நீல் இருக்கும் களம் களங்கம் நீங்கி, பெரிய களங்கம் தன்னிடம் இருந்து நீங்க பெற்று, நிறைமணி மாட நிற்கி சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். நிறைமணி மாடம், மணி மாடங்கள் வரிசையாக அமைந்திருக்கின்றன. நிறை, நிறை என்றால் வரிசை, வரிசையாக அமைந்த அந்த மணி மாடங்களினுடைய நெற்றி, நெற்றி என்றால் உச்சி என்று அர்த்தம். மாடங்களினுடைய உச்சி, உச்சிகளில் எல்லாம் சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். ஜன்னல்கள் தோறும் தோன்றுகின்ற சந்திர உதயத்தை அவர்கள் பார்த்தார். அந்த சந்திரன் இவற்றையெல்லாம் கொண்டிருந்தது, ஏழை கொண்டிருந்தது, இல்லை கொண்டிருந்தது, பண்டின் கூட்டத்தோடு அமைந்த நீலரத்ன சுருளை கொண்டிருந்தது, செங்கிடை பூவை கொண்டிருக்கும். இவற்றையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை, களங்கத்தை நீக்கிய சந்திரனை அவர்கள் சாளரந்தோறும் பார்த்தார்கள் என்று சொல்லும். இப்போது இவற்றையெல்லாம் கொண்டிருந்தன என்று சொல்கிறாரே, அந்த சந்திரன் இவற்றையெல்லாம் கொண்டிருந்தது என்று சொல்கிறாரே. சந்திரன் என்று பெண்களின் முகத்தைத்தான் சொல்கிறார். சந்திரன் இவற்றையெல்லாம் கொண்டிருந்தது என்று சொல்லும் போது இவையெல்லாம் என்ன என்ற ஒரு அடுத்த கேள்வி நமக்கு வருகிறது. வேல் என்று சொல்கிறார் என்றால் அந்த முகத்திற்குள் வேலா இருந்தது என்றால் வேல் அல்ல, வேல் என்று பெண்களினுடைய அந்த கண்களை சொல்லும். வேல் போன்ற கண்களையும் மன்மதன் சிலையும் மன்மதனுடைய வில் போன்ற அந்த புருவங்களையும் பண்டின் கேளோடு கிடந்த நீல ரத்ன சுருள், பண்டு கூட்டம் வைத்திருக்கக்கூடிய நீல ரத்ன சுருள் போன்ற கூந்தலையும், அந்த கூந்தலை பார்த்தால் நீல ரத்னத்தை ஒவ்வொரு இழையாக செய்து அப்படி சுருட்டி விட்டது போல அந்த கூந்தல் அமைந்திருக்கிறது. அதனால்தான் சொல்கிறார் நீலச் சுருள் என்று சொல்லு, நீலச் சுருள் அப்படியாக கூந்தலையும் செங்கிடையும், செங்கிடை என்பது சிவந்த அந்த பூவை குறிக்கிறது, செங்கிடையினுடைய அந்த பூவை குறிக்கிறது. அப்படி சிவந்த பூ என்று இங்கு எதை சொல்கிறார் என்றால் அவர்களுடைய அந்த உதடுகளை சொல்கிறார், இதழுகளை சொல்கிறார், சிவந்த இதழுகள், செங்கிடை பூ போன்ற சிவந்த இதழுகளை சொல்கிறார். ஆக செங்கிடையையும் கொண்டு இவையெல்லாம் உருவகமாக ஓமையாகு பெயராக அந்தந்த உறுப்புகளை குறிக்கிறது. வேல் என்பது ஓமையாகு பெயராக வேல் போன்ற கண்களை குறிக்கிறது. வில் என்பது வில் போன்று வளைந்திருக்கக்கூடிய புருவத்தை குறிக்கிறது. நீலச் சுருள் என்பது நீலச் சுருள் போல காட்சி அளிக்கும் கூந்தலை குறிக்கிறது. செங்கிடை என்பது செங்கிடை பூ போல சிவந்திருக்கக்கூடிய இதழ்களை குறிக்கிறது. ஆக இப்படியாக அவர்கள் முகத்தில் உள்ள அந்த அங்கங்களை, அந்த உறுப்புகளை உருவகப்படுத்தி இப்படியான ஒரு சந்திரன், இப்படியான சந்திரன் சாளரந்தோறும் உதயமாயிற்று என்று சொல்லி அந்த பெண்கள் சந்திரனுக்கு சன்னலை திறந்து பார்ப்பதை மிக அழகிய முறையில் நமக்கு காட்சிப்படுத்தி காட்டுகிறார் கம்பன். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் இதில் வாழ் வாழ் அறம் என்று சொல்கிறது. அறம் என்பது அந்த கருவியை குறிக்கிறது. வாழ் என்பதையும் வாழ் என்ற ஒரு கருவியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த அறம் என்பதற்கு அடையும் மொழியாக எடுத்துக்கொள்ள, அந்த அறம் அவ்வளவு பொலிவாக இருக்கிறது. அவர்கள் தீட்டக்கூடிய தீட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த அறம் அவ்வளவு பொலிவாக இருக்கிறது. அதனால் அதை வாழ் அறம் என்று, வாழ் என்றால் பொலி, பொலிவு என்றார். வாழ் நெடும் கண் என்றெல்லாம் இலக்கியங்களில் பார்த்து பொருத அப்படின்னா வாழ் முதல், வாழ் முதல் என்றெல்லாம் பொருதன்றதுக்கு என்ன பொருள்? பொருத வேலும் பொருதல் என்றால் தாக்குதல் என்ற அர்த்தம். அதற்கு நேரடியான பொருள் தாக்குதல் என்பதுதான். இங்கு அறம் தாக்கிய வேல் என்று நாம் பொருள் பார்க்க முடியாது. அறம் போய் அதை தாக்கவில்லை, அதை அது கூர்த்திட்டுகிறது, அறாவுகிறது, அது தேய்க்கிறது, தேய்த்து தேய்த்து கூர்படுத்துகிறது. ஆக இங்கு தேய்த்தல் என்ற பொருளில் தான் நாம் அதை எடுக்கிறோம். அறம் அறத்தால் தேய்க்கப்பட்ட வேல், அறத்தால் கூர்த்தீட்டப்பட்ட வேல். அப்படி கூர்த்தீட்டப்பட்ட வேலை போல அவர்களுடைய கண்கள் இருக்கின்றன என்பதை சொல்லும். அப்படிப்பட்ட வேலை அந்த சந்திரன் உள்ளே கொண்டிருந்தது என்று சொல்லும். சரியா ஐயா, நீள் இருள் இரும் களங்கம் நீங்கி நீக்கி நிறைமணி மாட நெற்றி, அதுக்கு என்ன சொன்னீங்க ஐயா? நீள் இருள் களங்கம் நீக்கி, அதாவது அது களங்கத்தை நீக்கிவிட்டது. சந்திரன் உதயம் ஆகிறது ஒவ்வொரு ஜன்னலிலும். அப்படி உதயமாகக்கூடிய சந்திரன் தன்னிடத்தில் உள்ள களங்கத்தை நீக்கிவிட்டது. சந்திரன் என்றாலே களங்கம் தானே இருக்கும். அதுவும் பௌர்ணமி நிலவில் களங்கம் கட்டாயம் கண்ணில் தெரியும். பிறை நிலவில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் முழு நிலவில் களங்கம் நிச்சயம் தெரியும். அந்த களங்கத்தை நீக்கிவிட்டது. அலங்கமற்ற முகமாக இவர்களுடைய முகம் இருக்கிறது. எந்த குறையும் இவர்களுடைய முகத்தில் இல்லை என்பதை சொல்வதற்காக ஈழிரும் களங்கம் நீக்கி, அந்த களங்கத்தை நீக்கிவிட்டு இறைமணி மாட நிற்கு சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் என்றார். களங்கத்தை நீக்கிவிட்டு அந்த சாளரம் தோறும் அந்த சந்திர உதயம் தோன்றியது என்று சொல். மாட நெற்றி என்றால் மாடத்தினுடைய உச்சி என்றார். நமக்கு இந்த நெற்றி என்று உடலின் நெற்றி என்று எதை சொல்கிறோம் என்றால் உச்சி பகுதியில் இருப்பதை தானே நெற்றி என்று சொல்கிறோம். அதை போல மாடத்தின் உச்சி பகுதியை மாட நெற்றி என்று சொல்றோம். இதுல மாடம் எந்த இடத்துல எதை பத்தி குறிப்பிடுறாங்க ஐயா? மாடம் வீட்டு என்றால் வீடுகளை குறிக்கும். மாட கூட மாடங்கள் கூடங்கள் கோபுரங்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, நல்ல வசதியான வீடு, மாடி வீடையைத்தான் மாடம் என்று சொல்லுவோம், மாடி வீடு என்று. சரிங்க. இப்ப மேலே சாளரம்னா இருக்கு ஜன்னல், ஜன்னல் சொல்லமா, சாளரம்னா ஜன்னல் தானா? ஜன்னல். அது ஜன்னல் என்பது பிறமொழி சொல், அது ஏதோ உருது சொல்லோ அல்லது அரபு சொல்லோ அது எதுவும் தெரியவில்லை, அது பிறமொழி சொல் ஜன்னல் என்பது. சாளரம் என்பது அதை தமிழ் சொல்லா அல்லது வட சொல்லா என்பதும் அது முக்கியப்படுத்தப்படாத. தமிழில் பழகணி என்ற ஒரு சொல், அடுத்து காலதர் என்ற ஒரு சொல், அது தூய தமிழ் சொல் காலதர். ஜன்னலை குறிப்பதற்கு பல சொற்கள் இருக்கின்றன, ஜன்னல், சாளரம், பழகணி, காலதர். இதில் காலதர் என்ற சொல் தூய தமிழ் சொல். கால் அதர் என்றால் காற்று வரும் வழி என்று அர்த்தம். அதர் என்றால் வழி, கால் என்றால் காற்று, காற்று வரக்கூடிய வழி என்பதனால் ஜன்னலுக்கு காலதர் என்று பெயர். இங்கு சாளரம் என்ற சொல்லை இது ஒரு திரைப்பட பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. வைகைக்கரை ஏதோ பாட்டு, வைகைக்கரை காற்றே நீலு காற்றே வஞ்சிதன்னை சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று வஞ்சிதன்னை தேடுதென்று கேடுது காற்றே பூங்கி அவள் காற்று. காதோரம் போய் சொல்லு. அந்த பாடலில் இடையில் ஒரு வரி வரும், ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே, ஜாடை ஒளி சிந்த அவள் இங்கு இல்லையே. ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே, அது அந்த கற்பனைக்கெல்லாம் முந்தைய கற்பனையில் கம்பருடைய கற்பனை. இது கம்பரை ஒழுங்கா படிச்சுட்டா எல்லாம் போல இருக்கு. ஆமா, கம்பராமாயணத்தை முழுமையாக படித்தால் நிறைய ஓமை ஓமானங்கள் கற்பனைகள் எல்லாம் கைவசம் வந்துவிடும். கம்பரை படித்து விட்டால் நாம் கவிதை எழுதுபவர்களாக இருந்தால் கவித்துவம் நமக்கு இயல்பாக வந்து சேர்ந்து, இவ்வளவு தூரம் கம்பருடைய கவிதைகளில் கவித்துவம் கொட்டி கிடைக்கும். அதில் கண்ணதாசன் எல்லாம் கம்ப ராமாயணத்தில் இருந்து நிறைய கற்பனைகளை தம்முடைய பாடல்களில் எடுத்து கையாண்டிருக்கும். அடுத்த பாடல் போகலாம். போலயா. இப்படியாக அவர்கள் அந்த பகுதி வழியாக நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். சென்று கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் ஒரு பகுதி இவர்களுடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து அவர்களை ஸ்தம்பிக்க வைக்கும்படி அழகிய தோற்றத்துடன் காட்சி தருகிறது. அது ஒரு மாட வீடு, அதுதான் சீதை இருக்கக்கூடிய கன்னி மாடம். அதனுடைய காட்சி இவர்களை அதிசயத்தக்க விதமாக மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த கன்னி மாடத்தில் முன்புறத்தில் மாடத்திலேயே மேற்பகுதியிலேயே ஒரு தடாகம் ஏற்படுத்தப்பட்டு இந்த தடாகத்தில் அன்னப் பறவைகள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கும். அது பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதமாக இருப்பதனால் அந்த காட்சியை இவர்கள் ஒரு கணம் அப்படியே நின்று பார்க்கிறார். அது அதுவரைக்கும் எங்கும் நிற்காமல் நடந்து கொண்டே இருந்தவர்கள் இந்த அதிசயமான காட்சியை பார்த்தவுடன், அதாவது மாடத்தில் ஒரு தடாகம் ஏற்படுத்தப்பட்டு அந்த மாடத்தில் அன்னங்கள் விளையாடி கொண்டிருக்கும் உயரத்தில். பொதுவாக தடாகம் என்பது பூமியில் இருக்கும், அந்த தடாகத்தில் பறவைகள் எல்லாம் கூடி இருப்பதை நாம் பார்ப்போம். ஆனால் இங்கு மாடத்திலே உயரத்திலே வீட்டின் மேற்பகுதியேயே தடாகம் ஏற்படுத்தப்பட்டு அவ்வளவு சிறப்பாக கட்டிட வேலைப்பாடு உடையதாக அது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அன்னங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன. அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாடம் அது. அதை இவர்கள் பார்த்து வியந்து நின்று ரசிக்கிறார்கள். அந்த மாடத்தில் தான், கன்னி மாடத்தில் தான் மேலே சீதை தன்னுடைய சிநேகிதிகளுடன் விளையாடி கொண்டு, அப்படி சீதை விளையாடி கொண்டு இருக்கும் போது சீதையை ராமன் பார்க்க நேரிடு. அந்த பகுதியை வர்ணிக்கக்கூடிய பாடல்கள் இடம்பெற்ற கதைப்பகுதியில் இருந்துதான் சில பாடல்களை இந்த இடத்தில் இதன் தொகுப்பாசிரியர் எடுத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் சீதையை முதல் முதலில் அறிமுகப்படுத்தும் போது நிறைய பாடல்களில் அவளை பற்றிய அவளுடைய அழகை பற்றிய வர்ணனைகள் அமைந்திருப்பதை நாம் கம்பராமாயணத்தில் பார்க்கிறோம். அந்த பாடல்கள் எல்லாம் இதில் இடம்பெறவில்லை. சீதையை ராமன் பார்த்ததை சொல்லக்கூடிய இடத்திற்கு நேரடியாக இந்த தொகுப்பாசிரியர் வந்துவிட்டார். இடையில் உள்ள பாடல்களை எல்லாம் சீதையை கம்பர் மிக அற்புதமாக வர்ணித்திருப்பார். அந்த பகுதியெல்லாம் நீங்கள் மூல நூலில் படித்து கவிச்சுவை பெறக்கூடிய பகுதியாக அவ்வளவு சிறப்பாக அவளை வர்ணித்தார். அவள் பொன்னினுடைய பிரகாசம் போல இருந்தார். பூவினுடைய வாசமே ஒரு உருப்பெற்றது போல் இருந்தார். தேனினுடைய சுவையே ஒரு வடிவம் எடுத்தது போல் வந்திருந்தார். நல்ல கவிதைகளில் இருக்கக்கூடிய அந்த சுவையே ஒரு மங்கையாக மாறிவிட்டது போல் அவர் தோன்றினார் என்றெல்லாம் அவளுடைய அந்த தோற்றத்திற்கு உபமானங்கள் அம்பர் சொல்லுவார். பிரம்மதேவன் அவளை படைத்த பின்பு இனிமேல் அவளை போன்ற இன்னொரு பெண்ணை அவனால் படைக்க முடியாது. அவனுடைய படைப்பாற்றலின் உச்சம் அவள். இனிமேல் அவன் நினைத்தால் கூட அப்படி ஒரு அழகான பெண்ணை அவனால் படைத்துவிட முடியாது என்றெல்லாம் கம்பர் சீதையினுடைய அழகை சொல்லிக்கொண்டே வருவார். அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறவர் ஒரு கட்டத்தில் இவளுக்கு நான் என்ன ஓமானம் சொல்ல முடியும், உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் ஓமானம் சொல்லும் போது இறுதியில் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஓமானம் சொல்லி சொல்லி சொல்ல முடியாமல் திகைக்கிறவர்கள் கடைசி என்ன ஓமானம் சொல்லுகிறார்கள் எல்லாம் என்றால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பெண் திருமகள் போல இருப்பாள் என்று சொல்லலாம் என்று சொல்லி முடிப்பார். ஒரு பெண்ணினுடைய அழகை சிறப்பித்து சொல்லக்கூடியவர்கள் வெவ்வேறு விதமாக சிறப்பித்தாலும் கடைசியில் சொல்லும் போது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மகாலட்சுமி போல் அவள் இருப்பாள் என்று சொல்லி முடிப்பார். இதை நாம் இன்றைக்கும் நடைமுறையில் பார்க்கிறோம். ஒரு பெண்ணை பற்றி இறுதியாக உறுதியாக அறுதியிட்டு சொல்லும் போது அவள் மகாலட்சுமி போல இருப்பாள் என்று சொல்லி முடிப்பார். கம்பர் என்ன சொல்கிறார் என்றால், சீதை பற்றி சொல்லும் போது உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் ஓமானமாக சொல்வதற்கு எல்லோரும் அந்த மகாலட்சுமியை சொல்லுவார்கள், அந்த திருமகளை ஓமானமாக கொண்டு வந்து நிறுத்துவார்கள். ஆனால் அந்த திருமகள் தான் இங்கு சீதையாக வந்திருக்கிறாள். உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் ஓமானமாக கூடிய சீதை திருமகளே சீதையான பிறகு இந்த சீதைக்கு நான் இனிமேல் என்ன ஓமானத்தை சொல்லுவேன், என்னால் ஓமானமே சொல்ல முடியாது என்று தன்னுடைய கையை விரித்து விடு. அப்படி சீதையை அவர் வர்ணிக்கக்கூடிய பகுதியில் பல பாடல்கள் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட பேரழகு வடிவாக அங்கு சீதை கன்னி மாடத்தில் நிற்கிறாள். கன்னி மாடத்தில் இருக்கக்கூடிய அந்த சீதையை ராமன் பார்க்கிறான். ராமன் பார்க்கும் போது சீதையும் திரும்ப பார்க்கிறார். அந்த காட்சியை சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த 61வது பாடல். எண்ணரு நலத்தினாள் இணையல் நின்றொழி அன்னொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன் புல்லவும் நிலை பெறாத் உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்னரு நலத்தினாள் இணையல் இன்சொல்லி என்னரு நலத்தினாள் நலம் என்றால் அழகு என்று நலம் அழகு என்னரு நலத்தினாள் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காத அழகு அதாவது அளவிட முடியாத அழகு என்று ஒரு எண்ணிக்கை எண்ணுவதற்கு அரிய அதாவது கணக்கிடுவதற்கு அரிய கணக்கிட்டு இவ்வளவு அழகு என்று சொல்ல முடியாத அளவிற்கு அழகு உடையவளாக அவள் இருந்தாள். அவளுடைய அழகை மேல் மேலே பல கவிதைகளில் சொல்லிக்கொண்டே வந்தவர் கடைசியில் சொல்லும் போது எண்ணரும் நலத்தினால் கணக்கிட முடியாத வரையறைக்கு உட்படுத்த முடியாத அளவிட்டு உரைக்க முடியாத அழகை உடையவளாகிய அந்த சீதை இப்படிப்பட்ட அந்த சீதை நின் பொருள் அங்கு நின்ற பொழுது என்ற பொருள் அந்த முதல் அடிக்கு வருது. அந்த எண்ணரு நலத்தினாள் என்பதற்கு நாம் இன்னொரு பொருளும் சொல்லலாம். எண்ணரு என்பதற்கு கணக்கிட முடியாத அளவிட முடியாத என்ற ஒரு பொருள், இன்னொரு பொருள் எண்ணம் எண் என்பதற்கு எண்ணுதல் என்ற ஒரு பொருள், அதாவது நினைத்தல் என்ற ஒரு சிந்தித்தல். எண்ணுதல் என்பதற்கே நாம் இரண்டு பொருள் நாம் இப்போதும் வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். எண்ணுதல் என்றால் கணக்கிடுதல் அளவிடுதல் என்ற ஒரு பொருள், அடுத்து நினைத்தல் என்ற ஒரு பொருள். இரண்டு பொருளையுமே நாம் இப்போது பயன்படுத்துகிறோம். இங்கு நாம் கணக்கிடுதல் என்ற ஒரு பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம், அடுத்து நினைத்தல் என்ற ஒரு பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம். நினைப்பதற்கரிய சிந்திப்பதற்கும் அறிய முடியாத சிந்தனையாளுக்கும் சிந்தனைக்கு அகப்படாத அழகுடையவள் அவள். அப்படிப்பட்ட அழகுடையவளாகி அந்த சீதை அங்கு நின்ற பொழுது இணையல் இணையல் என்றால் இப்படிப்பட்டவள் என்னரு நடத்தினாள் எண்ணுவதற்கரிய நலத்தை உடையவளாகிய இப்படிப்பட்ட சீதை இணையல் இப்படிப்பட்டவளாகிய அந்த சீதை நின்று அங்கு நின்ற பொழுது உருளி என்பது பொழுது என்ற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையாக வரும். உருளி என்றால் அப்பொழுது, இன்றுருளி என்றால் இன்றே அப்பொழுது. இந்த உருளி என்ற வார்த்தை திருக்குறளில் கூட வரும், அங்க ஆனால் இடம் என்ற பொருளில் வரும். இழுக்கல் உடை உருளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் என்ற திருக்குறளில் அந்த உருளி என்பது இடம் என்ற பொருளில் வருகிறது. அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைத்தொழி என்று இன்னொரு குறள் வருகிறது. அங்கெல்லாம் ஒழி என்பது இடம் என்ற பொருள் வருகிறது. இங்கு ஒழி என்பது காலத்தை குறிக்கிறது. அந்த அந்த பொழுதில் இன்றொழி இந்த பொழுது அல்லது இடம் என்ற பொருளில் கூட எடுக்கலாம் இந்த இடத்தில். ஆனால் இடம் என்ற பொருளில் எடுப்பதை விட காலம் என்ற பொருள் இந்த பொழுது என்று எடுப்பதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். பொழுது கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று ஊட்டவும் கண்ணோடு கண் இணை கவ்வி இவனுடைய இரண்டு கண்களையும் அவளுடைய இரண்டு கண்கள் கவ்வுகின்றன, அவளுடைய இரண்டு கண்களையும் இவனுடைய இரண்டு கண்களும் கவ்வுகின்றன. அப்படி இரண்டு கண்களும் ஒன்றை ஒன்று அப்படியே பற்றிக் கொள்கின்றன, பற்றி கொண்டு ஒன்றை ஒன்று அப்படியே பருகுகின்றன. அந்த பார்வையே ஒருவரை ஒருவர் பருகும் விதமாக பார்க்கிறார். பார்வை என்பது சாதாரணமாகவும் நாம் பார்க்கலாம். நாம் சாலையில் நடந்து செல்கிறோம், தெருக்களில் உலாவுகிறோம், அப்படியெல்லாம் போகும்போது எதிரில் நாம் சிலரை முகத்துக்கு முகம் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போது நாம் பொதுவாக பார்த்து விட்டு கடந்து போவோம். அந்த பார்வை சாதாரண பார்வை. ஆனால் அது முதல் பார்வையிலேயே காதல் தோன்றிய பார்வையாக இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை கம்பர் இங்கு சொல்கிறார். அது சாதாரண பார்வையாக இருக்காது, அப்படி மேலோட்டமாக பார்த்து விட்டு கடந்து போகக்கூடிய பார்வையாக இருக்காது. அந்த பார்வையே ஒன்றை ஒன்று கவ்வி கொள்ளும், ஒன்றை ஒன்று பருகத் தொடங்கிவிடும். அதை சொல்வதற்காகத்தான் இங்கு கம்பர் கண்ணோடு கண் இணை கவ்வி, இணை என்றால் கண் இணை, இரண்டு கண் இணைகளும் ஒன்றை ஒன்று கவ்வி உள்ளவும் ஒன்று அப்படியே பருகுகிறது. அந்த பார்வை ஒன்றை ஒன்று பருகுகிறது. அவள் பார்வையை இவன் பார்வை பருகுகிறது, இவன் பார்வையை அவள் பார்வை பருகுகிறது. அப்படி உண்ணவும் ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணவும் ஒன்றிட அவர்களுடைய உணர்வும் நிலை பெற்றிருக்கவில்லை. அதுவரைக்கும் சீதையினுடைய மன உணர்வு, அந்த நிறை உணர்வு, அந்த உள்ளத்து உணர்வு அவளிடத்திலேயே இருந்தது. ராமனுடைய உள்ளத்து உணர்வு இவனிடத்திலேயே இருந்தது, இங்கேயே இருந்தது. இப்போது அவை இடம் பெயர்ந்து விடுகின்றன, அவை நிலை பெறவில்லை. இவனிடம் இவனுடைய உணர்வு அவள் பால் சென்று விட்டது, அவளுடைய உணர்வு இவன் பால் வந்தது. அதனால் சொல்கிறான், நிலை பெறாத உணர்வு ஒன்றிட, அப்படி உணர்வு இடம் மாறி ஒன்று ஒன்றாக கலந்து விட்டது. உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அண்ணலாகிய ராமனும் அவளை அவளை பார்த்தான், அவள் சீதையும் இவனை பார்த்தாள் என்று அந்த காட்சியை நம் கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே பயணிக்கிறார்கள். தெரு வழியே நடந்து போகிறார்கள். நடந்து போகிறவர்கள் அதிசயமான ஒரு மாடத்தை கண்டு, அந்த மாடத்தின் மேலே தடாகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதைக் கண்டு அதிசயித்து அதை காண்பதற்காக சற்று அந்த இடத்தில் தாமதிக்கிறார்கள். தாமதிக்கும் போது தற்செயலாக ராமன் அந்த தடாகத்தையும் தாண்டி மேலே பார்க்கிறான். அங்கே சீதை பெண்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறாள். மின்னல்களுக்கு மத்தியில் ஒரு தலைமை மின்னல் போல் அவள் மின்றிருந்தாள் என்று கம்பர் அந்த இடத்தில் சொல்லுவார். அப்படி தலைமை மின்னலாக அவள் அங்கு நின்று கொண்டிருக்கிறாள். அவளை இவன் பார்க்கிறான். இவன் பார்க்கும் போது அவளும் தற்செயலாக பார்க்கிறாள். அப்படி தற்செயலாக பார்த்த பார்வை அடுத்து முதல் பார்வையிலேயே காதல் பார்வையாக அது மாறி ஒன்றை ஒன்று அந்த பார்வை ஈர்த்து பருகி அவர்களுடைய உணர்வு ஒன்றாகிவிட்டது. அவ்விதமாக அண்ணலாகிய ராமனும் நோக்கினான், அவள் சீதையும் நோக்கினாள் என்று இந்த பாடலில் கம்பர் தெரிவிக்கிறார். ஒரு அற்புதமான காட்சியை படம் பிடித்து காட்டுங்க. முதல் பார்வையிலேயே காதல் தோன்றும் போது அது எவ்விதமாக நிகழும் என்பதை மிக நுட்பமாக சித்தரிப்பாக கம்பர் நமக்கு காட்டியிருக்கிறார் இந்த பாடல். இதில் சந்தேகங்கள் இருந்தால் இந்த பட்டிமன்றத்தில் வந்து எல்லாம் இது அப்படியே நிலை. இப்போ ஐயா இதை நல்லா விளக்கி சொன்னீங்க, எனக்கு ரொம்ப நல்ல. இன்னைக்கு வந்து இதை வந்து பட்டிமன்றம் ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப இது மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இது பண்ணிக்கிட்டோம். நன்றி ஐயா. கடைசியாக நாம் வந்து இதை ஒரு நாள் இதை படிப்போம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஒரு ஒரு நல்ல ஒரு இதுக்கு ஒரு அறிஞர் கையில் வாயால் அதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு வரியும் இந்த மாதிரி அதை எப்படி சொல்வது எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் நினச்சி கூட பார்க்கல. நான் சொன்னேன்ல என்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், நாட் கிரேட், என்னோட சித்தப்பா தாத்தா வந்து கம்பராமாயணம் படிப்பவர் அப்படின்னு. நீங்கள் இப்படி சொல்லும்போது தான் எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு தான் வந்து நான் வந்து அந்த பயனை அடைந்தேன். இவ்வளோ நாள் கா கிளாஸுக்கு வந்தே ஒன்றுமே கவனிக்கலையான்னு கேட்காதீங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து அந்த ஏன்னா இது வந்து ரொம்ப அண்ணலும் நோக்கினாள் இந்த எல்லாரும் அதில் அது பயங்கரமாக சொல்லுவாங்கல்ல, ஸ்லாகிச்சு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதான் இன்னைக்கு இட்ஸ் வெரி தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அதுல இரண்டு உண்மைகள் வந்திருக்கின்றன, அண்ணலும் அவளும் இரண்டு ஆமா உண்மைகள் வந்திருக்கின்றன. ஆமா ஆமா ஆமா உண்மைகள் வெவ்வேறு அர்த்தத்தில் வரும். இங்கு அண்ணலும் நோக்கினான் என்று என்னும் போது அண்ணல் மட்டும் நோக்கவில்லை, அவளும் நோக்கினாள் நோக்கிடா. என்பதை அந்த ஆமா அதனால அங்கு வந்து அண்ணலும் என்பதில் அந்த எதிரது தழுவிய எச்சவும், அதாவது ஏ அண்ணலும் நோக்குகிறாள் என்பதை அது குறிக்கிறதுனால் அங்கு அண்ணலும் என்பதில் எதிரது தழுகிய எச்சம், அவளும் என்பதில் உண்மை என்பது அவள் மட்டும் நோக்கவில்லை அவனும் நோக்கினான், ஏற்கனவே அவன் முதலில் நோக்கி என்பதை சொல்வதனால் அது இறந்தது தழுகிய எச்சம், ஏற்கனவே நடந்து முடித்த ஒன்றை சொல்வதனால் ராமனும் நோக்கி விட்டான், அதனால் அது அந்த உண்மை இறந்தது தழுகிய எச்சம். ஆக இரண்டு உண்மை, அண்ணலும் என்பதில் இருப்பது எதிரது தழுகிய எச்ச உண்மை, அவளும் என்பதில் இருக்கக்கூடிய உண்மை இறந்தது தழுவிய எச்ச. இது வந்து அந்த சொல்லுவாங்களே வெந்த ஐஸ் மெட், அத அதுக்கு ஒரு இந்த பட்டிமன்றத்தில் நிறைய பார்த்துருக்கேன். சில பேர் வந்து அதை ஆங்கிலத்தில் வந்து மற்ற இடத்துல வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, வெந்த வெந்த ஐஸ் மெட் த ஹார்ட் எக்ஸ்சேஞ்ச்ட் ஏதோ ஒன்று, லவ் அட் ஃபஸ்ட் சைட் எப்படின்னு சொல்லலாம், அந்த முதல் பார்வையிலேயே அவங்களுக்கு காதல் இல்லையா, அண்ணலும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்ல. இதுல இன்னொன்று கூட சொல்லுவாங்க, நிஜமாவே வந்து அந்த அந்த வில்லை உடைப்பார் இல்லையா, அந்த அந்த அந்த ஆக்சுவலா ராமனுக்கு ஒன்றும் அவ்வளோ பலம் எல்லாம் கிடையாது, ஏன்னா சீதை வந்து முதல்லேயே இவனை பார்த்து விட்டாள், நோக்கி விட்டாள், இந்த அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினாள் ஆயிடுச்சு. அதனால இவன் வில்லை உடைக்க வரும்பொழுது அப்படியே சீதையை வந்து வேண்டிப்பா, ஐயோ இவனே உடைச்சிடணும், ஏன்னா அதனால் சீதையின் வேண்டுதனால தான் ராமன் அந்த வில்லை உடைத்தான் அப்படின்னு. அது வரும், அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் அதெல்லாம் நயமாக சொல்வது, அதாவது அது வந்து சீதையை சிறப்பிப்பதற்காக சொல்லக்கூடிய நய உரைகள். ஆமா ஆமா, கவிதைகள் நய உரைகள் காணக்கூடிய உரையும் அப்போ அதாவது பதிலாக அதில் ஏதாவது ஒரு நயம் கண்டுபிடிப்பது. இது இந்த விஷயங்கள் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ராமனும் சீதையும் முன்பே ஒருவரை ஒருவர் பார்த்து காதல் கொண்டார்கள் என்ற செய்தி அதெல்லாம் கிடையாது. அவன் வில்லை முறித்து மணந்து கொண்டான் என்ற செய்தி தான் இருக்கிறதே தவிர காதல் மணந்து கொண்டான் என்ற செய்தி இல்லை. இது கம்பர் அப்படியான, இது கம்பரே கற்பனையாக புகுத்தியதா என்றால் இது கம்பருடைய கற்பனையும் இல்லை. இதற்கு முன்பாகவே தமிழில் சில இலக்கியங்களில் ராமனும் சீதையும் திருமணத்திற்கு முன்பே ஒருவர் பால் ஒருவர் மனதை பறிக்கொடுத்து காதலர்களாக மாறினர் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தொல்காப்பியத்திற்கு பொருளதிகாரத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் ஒரு மேற்கோள் பாடல் காட்டுகிறார். அது ஏதோ ஒரு இலக்கியத்தில் இருந்து மேற்கோள் காட்டுகிறார். அந்த இலக்கியம் எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. ஒரு பாடல் நச்சினார்க்கினியார் மேற்கோள் காட்டியதால் ஒரு பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பாடலில் சீதையும் ராமனும் திருமணத்திற்கு முன்பே ஒருவர்பால் ஒருவர் மனதை பறிகொடுத்து காதல் உற்றனர் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஆழ்வினை முடித்த அருந்தவ முனிவன் வேள்வி போற்றிய ராமன் அவனோடு இதிலை மூதூர் ஏவிய நான்கை பதிவுடன் பட்ட மாட்கட் சீதை என்று நச்சினார்க்கினியர் அந்த பாடலை மேற்கோள் காட்டி மதியுடன் பெற்ற மாட்கட் சீதை, ராமனோடு மதியுடன் பட்டாள் சீதை. அதாவது விஸ்வாமித்திரனும் ராம லக்ஷ்மணரும் அந்த வழியாக நடந்து சென்ற அந்த நேரத்தில் மனதை பறிகொடுத்து ராமனோடு காதல் உற்றாள் என்ற செய்தி அந்த பாடலில் சொல்லப்படுகிறது. இந்த பாடல் கம்பருக்கு முந்தியே இருந்த பாடல். நச்சினார்க்கினியர் கம்பருக்கு முந்தியவர். அவர் கம் ஒரு பாடலை மேற்கோள் காட்டுகிறார் என்றால் அது கம்பருக்கு முந்தைய இலக்கியத்தில் இருந்து எடுத்து காட்டிய பாடலாகத்தான் இருக்கும். ஆக அந்த இலக்கியத்தில் சீதை ராமன் காதல் உற்றனர் என்ற செய்தி சொல்லப்படுவதனால் கம்பருடைய புதிய கற்பனை அல்ல இது. ஏற்கனவே இருந்த ஒன்றை கம்பர் இன்னும் விரித்து பேசியிருக்கிறார் என்றுதான் நாம் இருக்கோம். ஆக வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒன்று தமிழகத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டு இலக்கியங்களின் நடைமுறையில் இருந்திருக்கிறது என்பதை நாம். ஐயா, இரண்டு கேள்வி. குறிப்பா இந்த பாடல்ல ஒரு கேள்வி, நிலை பெறாதுன்னு மூன்றாவது வரியில இருக்கு இல்லையா, அது எதை குறிக்குது ஐயா? நிலை பெறாது உணர்வு, நிலை பெறுதல். இப்போது சொல்லுகிறார்கள் அல்லவா, காதலித்தவர்கள் கூட உன்னை பார்த்த பிறகு என் மனம் என்னிடத்தில் இல்லை, உன்னிடத்துக்கு வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். நிலை பெறுதல் என்றால் ஒரே இடத்தில் இருத்தல். நிலை பெறாது என்றால் நிலை பெறாது, அதாவது அந்த நிலையை விட்டு நீங்குதல், இது வேறொரு இடத்திற்கு சென்று விடுதல், அதுதான் நிலை பெறாது போதல். நிலை பெறுதல் என்றால் நிலை பெற்று ஒரு இடத்தை இருத்தல், நிலை பெறாதிருத்தல் என்றால் நிலை ஒரு இடத்திலே இல்லாமல் மாறி வேறு இடத்துக்கு செல்லும். இங்கு ராமனுடைய உணர்வு, மன உணர்வு, அது நாம் அது உணர்வு என்பதை மனம் என்று கூட எடுத்துக் கொள்ளலாம். ராமனுடைய மனம் அவனிடத்தில் நிலை பெற்றிராமல் சீதையிடத்து போய்விட்டது. சீதையினுடன் சீதையினுடைய மனம் சீதையிடத்து இல்லாமல் ராமனிடத்து வந்துவிட்டது. இப்படி மனம் நிலை பெற்றிராமல் மாறி ஒன்று கலந்து விட்டது என்று சொல். சரி ஐயா, ஏன்னா ஒன்றிடனும் என்ற சொல்லும் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நிலை புரியும். பெறாமல் நிலை பெற்றில்லாமல் அந்த மன உணர்வு ரெண்டும் ஒன்றிவிட்டது. அவர்களிடத்தில் இல்லை, அவர்கள் மனம் ரெண்டும் வெளியேறி போய் ஒன்றை ஒன்று சந்தித்து அந்த உணர்வுகள் சந்தித்து ஒன்றாகிவிட்டது என்று சொல்லி. சரி ஐயா, அப்புறம் பொதுவாக ஒரு கேள்வி ஐயா, இது எல்லாம் இந்த பாடல் வந்து பாடல்கள் எல்லாமே நம்ம வந்து ஆரம்பித்தது வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமனும் லக்ஷ்மணனையும் அந்த தாடகையை அழிக்க கூட்டிட்டு போனது, அப்பையிலேருந்தே அவங்க வெளியில தான் இருக்கிறாங்களா, இல்லை அயோத்திக்கு வராம விஸ்வாமித்திரர் இன்னும் அவங்கள கூட்டி சென்று கொண்டே இருக்கிறார்? நடந்து வந்து கொண்டேதான் இருக்காங்க. அங்கிருந்தே கூட்டி கொண்டு வந்தார், அயோத்தியிலிருந்தே கூட்டி கொண்டு வந்தார். அப்படி கூட்டி கொண்டு வரும்போதே சில காட்சிகளை பார்த்து இடம் என்ன, இந்த இடத்தின் மகத்துவம் என்ன என்றெல்லாம் சில கேள்விகள் ராமன் கேட்க அதற்கு அவர் பதில் சொல்லி கொண்டே வந்தார். அதன் பிறகு அவர்கள் விஸ்வாமித்திரருடைய வேள்வி கூடத்திற்கு போனார்கள். அங்கு விஸ்வாமித்திரருடைய வேள்வியை இருவரும் காத்து அதை நிறைவுபடுத்தினார்கள். வேள்வியை எடுப்பதற்காக வந்த தாடகை முதலிய அரக்கர்களை எல்லாம் அழித்து அந்த வேள்வியை இவர்கள் காத்தார்கள். வேள்வி பூர்த்தியானது. விஸ்வாமித்திரர் எண்ணியபடியே நல்ல விதமாக அது நிறைவுற்றது. பிறகு விஸ்வாமித்திரர் அந்த மகிழ்ச்சியால் ராமனுக்கு ஏதாவது ஒரு பெரும் நன்மை செய்ய வேண்டும் என்று அவனை இதிலேயே நோக்கி கூட்டிக் கொண்டு வருகிறார். என்ன நன்மை என்றால் இவன் அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆடவனுடைய அல்லது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நன்மையாக ஒன்று அமைகிறது என்றால் அது திருமணம் தான், திருமணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு தான். ஆக அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக சொல்லப்படுகிறது. ராமனுக்கு அவர் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தார். தன்னுடைய வேள்வியை காத்ததற்கு நன்றியாக ஆயுதங்கள் எல்லாம் விஸ்வாமித்திரர் கொடுத்தார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு பெரும் நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காக விதிலைக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். அவருடைய கூட்டிக் கொண்டு வரும்போது உன்னை நீ சீதையை மணக்க வேண்டும் என்ற செய்தியெல்லாம் அவர் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய மனத்துக்குள் அது இருந்திருக்கும். அங்கு சென்று விதிலைக்கு சென்று சீதையை மனம் புரிவிக்க வேண்டும், இவனுக்கு சீதை இவனுக்கு ஏற்றவள் சீதை தான் என்று அவர் கருதி இருப்பார். அதனால் இவர்களை இந்த இரண்டு பேரையும் அவர் விதிலையை நோக்கி வழி நடத்தி கொண்டு சென்று செல்கிறார். வழியில் தான் விதிலையை நோக்கி சென்ற வழியில் தான் அந்த அகலியை கல்லாக கிடந்த இடம் வருகிறது. அது கிட்டத்தட்ட விதேக நாட்டினுடைய எல்லை. விதேக நாட்டினுடைய தலைநகரம் தான் விதிலை. அந்த விதேக நாட்டினுடைய எல்லையில் தான் அகலியை கல்லாக கிடைக்கிறார். அந்த கல்லின் மீது ராமனுடைய திருவடி துகள் பட்டவுடன் அவள் பெண்ணாக மாறிவிடுகிறாள். அவளை கௌதம முனிவர் பால் சேர்த்து விட்டு அவளுடைய கணவன் பால் சேர்த்து விட்டு அவர்கள் மீண்டும் விதிலை நோக்கி பயணப்பட்டு வருகிறார்கள். மிதிலாபுரிக்குள் பிரவேசிக்கிறார்கள். பிரவேசித்த போது அந்த மிதிலாபுரியின் அற்புத தோற்றங்களை எல்லாம் கம்பர் வர்ணிக்கிறார். எந்தெந்த காட்சிகளை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் என்பதை வர்ணிக்கிறார். அப்படி பார்த்து கொண்டே வருகிறவர்கள் கன்னிமாடத்தின் வழியாக வருகிறார்கள். அப்படி வருகிறவர்கள் அங்கு கன்னிமாடத்தின் அற்புத தோற்றத்தை கண்டு அதிசயித்து அதுவரைக்கும் எங்கு நிற்காமல் வந்து கொண்டே இருந்தவர்கள் அந்த இடத்தில் சற்று தாமதித்து நின்று அதை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும் போது தற்செயலாக சீதையை ராமன் பார்க்கிறார், அவளும் பார்க்கிறார். அப்போது என்ன நடந்தது என்பதுதான் இந்த பாடல். மிக சிறப்பையா, நன்றி. இதையெல்லாம் அப்படியே ஒரு கதை, பெரிய கதை போல போகிறது, போக்கு புரிகிறது நல்லா. இதோட முடிச்சுக்கலாமா ஐயா, நேரம்? ஆமா, இதோட முடிச்சுக்கலாம் ஐயா.